தாலி என்பதிங்கே தாய் குலத்தை காக்க வேலி அல்லவோ மனிதா. தாலி என்பதிங்கே தாய் குலத்தை காக்க வேலி அல்லவோ மனிதா. மண்வானம் மாறி போனாலுமே பெண்மானம் போக கூடாதிங்கே. பெண் கண்கள் கண்ணீர் மண்ணில் வந்தால் நம் துன்பம் என்றும் மாறாதிங்கே. தாலி என்பதிங்கே தாய் குலத்தை காக்க வேலி அல்லவோ மனிதா. தாலி என்பதிங்கே தாய் குலத்தை காக்க வேலி அல்லவோ மனிதா. பெத்து போட்டதாரோ குத்தமுள்ள தாயோ ஏ சாமி நீ சொல்லு. பேரு வச்சதாரோ பேரு கெட்ட தாயோ ஏ சாமி நீ சொல்லு. ஏதேதோ இந்த ஊர் பேசுது என்னான்னு சொல்ல நான் கூசுது. உலைவாயை மூட அறிவேனையா வாயை மூட ஆகாதையா. பெத்து போட்டதாரோ குத்தமுள்ள தாயோ ஏ சாமி நீ சொல்லு. ஏ சாமி நீ சொல்லு. கண்ணில் வச்சு காத்தது என் பசிய கஞ்சி ஊத்தி தீர்த்தது. தாய போல யாரும் இல்ல அந்த தாயில்லாட்டி நானும் இல்ல. நாளெல்லாம் இந்த பிள்ளைதான் வாழ்வது அவ பிச்சைதான். உப்பு தின்ன பாசம் போய்விடுமா தப்பு சொல்லி பேச வாய் வருமா. பெத்து போட்டதாரோ குத்தமுள்ள தாயோ ஏ சாமி நீ சொல்லு. ஏ சாமி நீ சொல்லு. சாமி நீ சொல்லு. பேரு வச்ச கடாரோ.